அன்பான தாயை விட்டு எங்கே நீ போனாலும் நீங்காமல் உன்னை சுற்றும் எண்ணங்கள் என்னாலும் ஐயாவும் கால்கள் பட்ட பூமி தாயின் மடி எங்கேயும் ஏதுமில்லை ஈடு சொல்லும்படி காவேரி அலைகள் வந்து கரையில் உன்னை தேடிடும் காணாமல் வருத்தப்பட்டு தலை குவிந்து ஓடிடும் ஒரு பந்தம் என்பதும் பாசம் என்பதும் வேறு விட்ட இடும் இதை விட்டால் நெஞ்சை வாழ வைப்பது வேறு எந்த இடும் தன் மண்ணை விட்டொரு குருவி குடும்பம் பறந்து போகுதடி தானின் நாள் வரைக்கும் இருந்த கூட்டை மறந்து போகுதடி இந்த நெஞ்சில் இப்படி ஆசை வந்தொரு கோலமிட்டதடி இதில் நன்மை கூடட்டும் தீமை ஓடட்டும் காலம் விட்டவழி